శ్రీశైలం సన్నిగత తనసింహ సూరే పాదాంబుజ ప్రణయనం తదవార్త మంత్రం శ్రీమంతసింహ గురువర్య కృపార్థబోధం శ్రీదేవనాథ గురుమాత్మ గుణాఢ్యమీడే. అయ్యా స్వామి என்று சுப்பிரசித்தமாக எழுந்தருளிருந்த மகான் ஸ்ரீ ஐயா தேவநாத தாத்தையாரிய மகாதேசிகன், அந்த சுவாமியை பற்றி ஓரிரு வார்த்தைகள் சொல்லி அடியனுடைய ஜென்ம சாஃபல்யத்தை பெற விரும்புகிறேன். சுவாமி தேசிகனுடைய வைபவத்தை பல பிரகாரமாக நாம் கேட்டுருக்கோம். நாம் யாரும் தேசிகனை சேவிச்சவா இல்லை. 750 வருஷம், 700 வருஷங்களுக்கு முன்ன தேசிகன் எழுந்தருள் இருந்த அப்படின்னு இருந்தா கூட அந்த தேசிகனுடைய வைபவத்தை நினைக்க செய்யும், தேசிகனுடைய சீசக்திகள்லாம் நாம சேவிக்க செய்யும். தேசிகனே நம்ம கண் எதிரையே வந்து நிற்கிற மாதிரி ஒரு அனுபவம் நமக்கு ஏற்படுறது. அந்த மாதிரி நம்ம காலத்தில் நாம் சேவிக்கும்படியான, நாமன்னு சொல்றதுல என்ன மாதிரி ஒரு 60 வயசுக்கு மேல இருக்கிறவாளாவது சேவிக்கிறவாளாக எனக்கு பாக்கும். என்ன சாமி பரமத்தை கேள்வி கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆயிடுத்து, 35-40 வருஷம் ஆயிடுத்து, 35 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், 34 வருஷம் ஆயிடுத்து. அதுக்கு முன்ன இருக்கிறவாளுக்கு சேவிக்க முடிஞ்சவாளுக்கு சேவிச்சிருப்பான், சேவிக்க முடியாதவாள் வேற விஷயம், அதை பத்தி இல்லை. இருந்தாலும் கூட இவாளுக்கும் ஒரு சேவிக்கும்படியான ஒரு பாக்கியம். யார் யாரெல்லாம் அந்த சுவாமியை சேவிச்சவளாக இருந்துருக்காளோ அவ எல்லாருக்கும் நாம தேசிகனை சேவிக்கலையேன்ற குறையே இருக்காது. ஏன்னா இந்த சுவாமியினுடைய அனுஷ்டானம், ஞானம், வைராக்கியம் எல்லாம் பார்த்தோம்னாக்க சுவாமி தேசிகன் எப்படி தன்னுடைய விபவ தசையில எழுந்தருள் இருந்தாரோ அவரே ஐயா தேவநாதா தயாரி மகாதேசிகனாக அவதாரம் பண்ணி நம்மள மாதிரி இருக்கிறவளுக்கு அனுகிரகம் பண்றதுக்காகவே அவதாரம் பண்ணி அனுகிரகம் பண்றன்ற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. சுவாமியினுடைய குணங்கள் அந்யாதிருஷ்டமானது, சாதாரண மீதி இடத்துல தான் பார்க்க முடியாது. சுவாமி மிதபாஷி, ரொம்ப குறவாதான் வார்த்தை பேசுவேன், நிறைய வார்த்தை பேச மாட்டேன், சூத்திரம் மாதிரி இருக்கும் அவருடைய வார்த்தைகள்லாம். சுவாமி பேசினேர்னாக்க சுவாமியினுடைய வாக்குல யாராலையும் எந்த தோஷமும் சொல்லவே முடியாது. வாக்குன்றது என்னன்னா லௌகிக விவகாரமா இருந்தாலும் சாஸ்திரிய விவகாரமா இருந்தாலும் எதுலையுமே யோசனை பண்ணாத வார்த்தையே வராது. அந்த மாதிரி வார்த்தை வரணும்னாக்க விஷயங்கள்ல ஒரு நிஷ்கர்ஷம், தீர்மானம் இருந்தாதான் அப்படிப்பட்ட வார்த்தை வரும். இது லௌகிக விவகாரத்திலையும் சரி, சாஸ்திரியமான விவகாரத்திலையும். ஆகையால சுவாமி மித பாஷி, அதே சமயத்துல சிஷ்யர்களிடத்திலையும் பாகவதர்களிடத்திலையும் ரொம்ப ரொம்ப பரிவோட ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்து காண்பிச்சவ, ஒரு ஆச்சாரியன் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்து காண்பிக்கிறவ, அது சிஷ்யாச்சாரிய சம்பந்தம் இருக்கிறவளுக்கு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவாள் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்து காண்பிக்கிறவ, மீதி எல்லாருக்கும் இப்படி சுவாமிய பார்த்த உடனே அது ஸ்ரீ வைஷ்ணவனா இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு சாதாரண ஒண்ணுமே தெரியாதவன் இந்த இடைச்சுமார்களுக்கெல்லாம் கண்ணனிடத்துல ஒரு பிரீத்தி வந்த மாதிரி ஒண்ணுமே தெரியாதவளாக இருந்தா கூட சுவாமியினுடைய வைபவத்தை பத்தி, அவருடைய ஞானத்தை பத்தியோ, அனுஷ்டானத்தை பத்தியோ, வைராக்கியத்தை பத்தியோ, எதை பத்தியும் ஒன்னும் தெரியாதவர்களாக இருக்கிறவாள்லாம் கூட அந்த சுவாமியினுடைய திருமுக மண்டலத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரம்ம தேஜஸ பார்த்து தானா கை கூப்பும்படியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. இது ஒரு விஷயம் இந்த சமயத்துல விஞ்ஞாபனம் பண்றேன். சுவாமியினுடைய சிஷ்யர்கள்லாம் நிறைய பேர் பல இடங்கள்ல பிரசித்தமான ஸ்தலங்கள்ல இருந்துருக்க. சுவாமியினுடைய சிஷ்யாள்லாம் முதல்ல ரொம்ப ரொம்ப, அதாவது வித்வத் சிஷ்யர்கள் தான் அதிகமே தவிர பணத்தினால பெரிய ஸ்தானத்துல இருந்துருக்கிற சிஷ்யர்கள்னு பார்த்தோம்னா சுவாமிக்கு ரொம்ப குறவுதான். சுவாமி எப்பவும் தானே தன்னுடைய கிரகத்திலேயே சாதம் போட்டு அவளுக்கு வேதாத்தியனம், சாஸ்திராத்தியனம், வேதாந்த காலக்ஷேபம் இப்படி எல்லாவற்றையும் பண்ணி வச்சிருக்கேன்னாக்க சிஷ்யாளிடத்துல சுவாமிக்கு எவ்வளவு பரிவுன்றது இதுலேருந்து நன்கு புலப்படும். சுவாமியினுடைய சிஷ்ய அவர் லௌகிக்க, ஆனா சுவாமியினிடத்துல ரொம்ப ரொம்ப பக்தி. அதிகமாக சுவாமியை சேவிச்சதில்லை, ஏதோ ஒரு முறை ரெண்டு முறை தான் சுவாமியை சேவிச்சிருக்க. சுவாமியினுடைய சதாப்தி 100வது திருநட்சத்திரம், அந்த திருநட்சத்திரத்தின் போது சுவாமியினுடைய போட்டோ போட்டு, கலர் போட்டோ போட்டு ஒரு பத்திரிகை பிரிண்ட் பண்ணி அந்த பத்திரிகையை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தேன் நானு. அவர் அதை பார்த்து அந்த போட்டோவையே, சுவாமி போட்டோவையே கொஞ்ச நாய் பார்த்துட்டே இருந்து பார்த்துட்டு அப்புறம் ஒரு விஷயம் சொன்னேன். அந்த போட்டோல பார்த்தோம்னா சுவாமியினுடைய திருவடி, திருவடியிலயும் அந்த உள்ளங்கால் தெரியும், அந்த உள்ளங்கால் தெரிகிற மாதிரி இருக்கும் அந்த போட்டோல. அவர் என்ன சொன்னார், நான் ரொம்ப நாள் முன்ன இப்போ சுவாமி பார்த்து 10-15 வருஷத்துக்கு மேல ஆயிப்போச்சு, ரொம்ப நாள் முன்ன சுவாமியை சேவிச்சது, சுவாமி பரமத்துக்கு போய் 9 வருஷ சதாப்திக்கு முன்னே 92 திருநட்சத்துல போயிட்டேன், அகல இது 1-8 வருஷம் ஆயிப்போச்சு, அதுக்கு முன்ன 5-6 வருஷம் முன்ன அவர் பார்த்தது 10-15 வருஷம் ஆயிடுத்து. ஆனா என் மனசுல நினைக்கிறது மொத்தம் அவர் திண்ணையில எழுந்து நான் கீழே உட்கார்ந்த எனக்கு சுவாமியினுடைய திருமுக மண்டலத்தை சேவிக்கணும்ன்ற எண்ணமே வரவே இல்லை. கொஞ்ச நாள் ஏதோ பேசியிருந்தேன், சுவாமி பேசினேன், ஆனா நான் அந்த பேசியிருந்த அந்த ஒரு 10 நிமிஷ காலம் முழுக்க நான் பார்த்துட்டு இருந்தது மொத்தமே அந்த திருவடி ஒண்ணுதான், வேற எதையுமே நான் பார்க்கல. இப்ப நீ இந்த போட்டோவை கொண்டு வந்து கொடுக்கச்சே, அந்த திருவடிய நான் சேவிச்ச திருவடியை நான் நினைச்சு பாத்துக்கிறேன், அந்த சுவாமி திருவடி தான் இதுன்னு, இந்த போட்டோ சுவாமி போட்டோ தான் தீர்மானம் பண்றதுக்கு எனக்கு பிரதிபிஜை வருது எதுனாக்கா அந்த சுவாமியினுடைய திருவடி தான் என்ன சொன்னார். அவ அதை கேட்கச்சே எனக்கு ரொம்ப ஒரு நெகிழ்ச்சி ஏற்பட்டது. நாகஞ்சானாமி கையூரே, நாகஞ்சானாமி குண்டலே, நோபுரே தபிஜானாமி நித்யம் பாதாபிவந்தனாத்னு லக்ஷ்மண வார்த்தை. சுக்ரீவன் காண்பிக்கிற சீதா பிராட்டி அந்த புஷ்பக விமானத்துல போகச்சு, சுக்ரீவன் ஹனுமான் இவன் 4 பேர் இந்த ரிஷிமுக்கு பருவத்துல இருந்துருக்கா, தன்னுடைய புடவையிலேருந்து ஒரு துணியை கிழிச்சு தான் பூண்டு இருந்த ஆபரணங்கள் எல்லாத்தையும் அதுல ஒரு மூட்டை கட்டி இவன் நடுல போட்டு விடுற, அந்த ஆபரணத்தை எடுத்து காண்பிச்சு இதுதான் சீதையினுடைய ஆபரணமா பாருன்னு சொல்லி ராமனுக்கு காண்பிக்கிற. ராமனும் பக்கத்துல இருக்கிற லக்ஷ்மணனை பார்த்து கேக்குற, லக்ஷ்மணா பாரு இதுதான சீதை போட்டிருந்த வளையல், இதுதான சீதை அணிஞ்சிருந்த தோல் வளை, இதுதானே அவ போட்டிருந்த கழுத்துல போட்டிருந்த ஆபரணங்கள் அப்படின்னு நீயும் பார்த்து சொல்ல சொல்லன்னு லக்ஷ்மணனை பார்த்து கேக்குறேன். அப்ப லக்ஷ்மண சொல்ற, நாகஞ்சானாமி கையூரே, நாகஞ்சானாமி குண்டலே, அவ காதல போட்டுருக்கிற குண்டலமா இதுன்னு சொல்லி சொன்னா எனக்கு தெரியாது, இல்ல அவக்கு தோல்ல போட்டுருந்திருக்கிற ஆபரணம் இதுவான்னு கேட்டா எனக்கு தெரியாது. நூபுரேத்வபிஜானாமி நித்யம் பாதாபிவந்தனாத், நான் நித்தியம் அந்த சீதா பிராட்டிய சேவிச்சிருக்கிறதுனால அந்த சேவிக்கச்சே நான் பாக்குறது மொத்தம் சீதா பிராட்டியினுடைய திருவடி மாத்திரம்தான், அந்த திருவடியில போட்டுருக்கிற அந்த மெட்டியும் அந்த கொலுசும் எனக்கு அடையாளம் தெரியறது, இது சீதா பிராட்டி தான் எனக்கு அடையாளம் தெரியறது, எனக்கு அது அடையாளம் தெரியாது, அது யாரோ தெரியும், நீர் பார்த்திருக்கலாம் நான் பார்க்கல லக்ஷ்மணர் சொன்னாராம். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம், அடியனுடைய தமையனார் சொன்ன இதுக்கு பல அர்த்தம் இருக்குப்பா. ஒன்னு, லக்ஷ்மணர் சீதா பிராட்டிய தன்னுடைய அம்மா உபதேசம் பண்ண மாதிரி, அதாவது ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம்னு சுமித்ர சொல்ற, லக்ஷ்மணா நீ காட்டுக்கு போற, காட்டுக்கு போச்சே ராமரை ஏதோ சாதாரண மனுஷனா நினைச்சுக்காத, தசரதராகவே நினைச்சுக்கோ, சாட்சாத் பெருமாளாகவே நினைச்சுக்கோ. தசரத சப்தத்துக்கு பெருமாள்னே அர்த்தம். மாம் வித்தி ஜனகாத்மஜாம்னு சொல்லச்சே என்னையாக நினைச்சுக்கோ, அம்மாவாக நினைச்சுக்கோ, சீதையன்னு மேலிருந்து வரையான அர்த்தம். அதுக்கு உள்ளர்த்தம் என்னன்னா, மான்றது மகாலட்சுமி, அந்த சீதா பிராட்டிய மகாலட்சுமியாக நீ வந்து பணிவிடைகள் பண்ணணும்னு சுமித்ர சொல்லி சொன்னா. அந்த சுமித்ர சொன்ன பிரகாரத்துக்கு இவர் பணிவிடைகள் பண்ணிட்டு வரைய அதை இந்த இடத்துல தெரியப்படுத்துற ஒரு விஷயம் ஒண்ணு. ஆகையால அந்த மாதிரி இந்த மகானும் சுவாமியினிடத்துல இருக்கிற பக்தியை கொண்டு சுவாமியினுடைய திருவடியே நினைச்சிட்டு இருக்கேன், அதுல இருந்தே எனக்கு தெரியறதுன்னு சொல்லி சொன்னேன்னா, நமக்கு அந்த மாதிரி எல்லாம் பக்தி வரலையேன்னு குறையா இருந்தது எனக்கு. இப்படி சுவாமி விஷயத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு பக்தி ஏற்படுறது. இது யாருமே சுவாமியினிடத்துல ஒரு அவரிடத்திலேயே சமாசீனம் பண்ணிடுவா, பரநியாசம் பண்ணிடுவா, காலட்சேபம் பண்ணிடுவா, இப்படி இருக்கிறவாளுக்கு மாத்திரம்தான் சுவாமி இடத்துல ஒரு பக்தி அவரை போற்றுதல்ன்றது இருக்குன்றது கிடையாது. பரம்பரையா அண்மையம் இருந்தாலும் சரி, சாதாரணமாக அங்க ஊருக்கு போன போகச்சே சேவிச்சவாள்னு சொல்லி உற்சவத்துல சேவிச்சவா, பிரத்யேகமா ஊர்ல மகான் எழுந்துள்ள இருக்கே சேவிச்சவா, எல்லாருக்குமே சுவாமியினிடத்துல சொல்லாத தானா ஒரு பக்தி வந்துடும். அப்படி எழுந்தொழி இருந்த மகான் ஐயா சுவாமி, அவருடைய வைபவங்கள் ஞானத்தை பத்தி சொல்றதுக்கு நாமெல்லாம் அதிகாரி இல்லை. வைராக்கியம்னு சொல்லி சொன்னமானாக்க, இருந்த காலம் முழுக்க அவர் யாரிடத்துலயும் கை கட்டிட்டு நிக்காத, ஒத்தரிடத்துல கையெழுத்து போட்டு கூல் சம்பளமாக பணம் வாங்காத, தன்னுடைய காலம் முழுக்க அவர் அந்த எம்பெருமானுடைய ஸ்மரணத்தினாலேயும் அந்த பகவத் சிந்தையோடையே அவர் கழிச்சேர்னு சொன்ன, அது மிகையான வார்த்தை இல்லை. வைராக்கியம் அனுஷ்டானம், ஒரு கிரகஸ்தர் எப்படியெல்லாம் அனுஷ்டானம் பண்ணணும்னு இதுக்கு ஒரு இலக்கணம் வேணும்னாக்க சுவாமியினுடைய அனுஷ்டானத்தை பார்க்கணும். அது தவிர வேற எதுவும் சொல்ல தெரியல. ஒரு முறை சுவாமியினுடைய சிஷ்யா சுவாமியினுடைய அனுஷ்டானத்தை வீடியோ எடுக்கணும், போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்ன. அப்போ சுவாமிக்கு ரொம்ப தள்ளாத வயசு, 85 திருநட்சத்துக்கு மேல ஆன ஒரு சன்னிவேசம் அது. அடியேன கொண்டு அவன் இந்த மாதிரி பிரார்த்திச்சா, நீ சுவாமி என்ன சொல்லு பண்ணலாம், நான் ஒரு பிராமணேத்திரன் எல்லாம் உள்ள அழைச்சிட்டு வரல, பிராமணாலதான் நான் அழைச்சிட்டு வந்திருக்கேன், அவளை கொண்டே வீடியோ எடுக்க சொல்றேன். அப்பதான் வீடியோ வந்த புதுசு, அதுக்கு முன்ன வீடியோ எல்லாம் கிடையாது, நான் பண்ண சொல்றேன் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி சொன்னேன். அப்ப சுவாமி சாச்சர், என்னது என்னடா இப்ப அனுஷ்டானம் இருக்கு, வயசான காலத்துல முக்கிய அனுஷ்டானம் என்னால பண்ண முடியாது இருந்துட்டு இருக்கு, இத போய் ஒரு போட்டோ பிடிச்சி இது மாதிரி அனுஷ்டானம் பண்ணணும்னு சொன்னோம்னாக்கா, இதுதான் முக்கிய அனுஷ்டானம்னு மீதி காலாந்தரத்துல ஜனங்கள் நினைச்சுட்டாருன்னா என்ன பண்றதுரா, இதுக்கு என்னத்துக்கு போட்டோ பிடிக்கணும்டா அப்படின்னு கேட்டேன். இப்ப நினைச்சு பார்த்துட்டு இருந்தானு, அவர் சுவாமி கவுனமான அதாவது அனுஷ்டானத்துல குறைபாடுன்னு சுவாமி நினைக்கிறதே நாம முக்கியம்னு நினைக்கிறது காட்டிலும் மேம்பட்டதாக இருந்துட்டு இருக்கு, இத போய் இப்படி சாதிக்கிறாரே அப்படின்னுட்டு எனக்கு இதுவா இருந்தது. இல்ல இல்ல, இங்க இதுக்காக எதுவும் மாத்திக்க வேண்டாம், இங்க என்ன திருமேனியில என்ன சக்தி இருக்கோ, எப்படி அனுஷ்டானம் நடந்துட்டு இருக்கோ அது அப்படியே இருக்கிறத வெறுமா போட்டோ பிடிச்சிக்கிறதுக்கு மாத்திரம் அனுமதி பண்ணா போறோம் அப்படின்னு விஜயாபனம் பண்ண, அப்புறம் ஒரு அர்த்தாங்கீகாரம் பண்ணிட்டேன். அந்த வீடியோ இன்னைக்கு பார்த்தாலும் தெரியும் அந்த சுவாமியினுடைய அனுஷ்டானங்கள்ல பார்க்கணும். அப்படி தள்ளாடிண்டு தள்ளாடிண்டு அப்படி நடந்து வருவேன், அங்க வந்து வரச்சே அந்த ஆச்சமனம் பண்ணச்சே பார்ப்போம். இப்ப புரு புருன்னு உறிஞ்சிண்டு மூணு வாட்டி ஆகி போச்சு, அச்சுதாயனமா சொன்னா, அனந்தாயனும் சொன்னாடா, கோவிந்தாயனமா சொன்னாடா, எப்படி ஆச்சமனம் பண்ணான்னு தெரியல. அது ஆச்சமனம் கையை அலம்புறதும் அந்த ஆச்சமணம் பண்றதும் அதுக்கப்புறமா சாஸ்திரியமா ரெண்டு வாட்டி தொடைக்கிறது ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விரலை வச்சு ஆச்சமனம் பண்றது முதற்கொண்டு பார்த்தோம்னாக்க, சாஸ்திரத்துல எப்படி சொல்லிருக்குன்னா, சுவாமி ஆச்சமனம் பண்றத பார்த்துதான் ஆச்சமனம் பண்றது இப்படி பண்ணணும்னு ஒரு இலக்கணம் வகுத்தா மாதிரி இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு அபிகமனம்னுட்டு பெருமாளிடத்துல போய் பிரார்த்தனை பண்றது, கத்தியத்தை சொல்றது, இதெல்லாம் ஆன்மீகத்துல சொல்லிருக்கு. அங்க நின்றுண்டு அவரால் நிற்க முடியாது, அது பிடிச்சுண்டு அந்த மோடையை பிடிச்சுண்டு கொஞ்சமா பிடிச்சுண்டு அந்த கத்தியங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணுவேன். அந்த அனுஷ்டானத்தை பார்க்கணும். அதே மாதிரி அவபாசனம் பண்ணிட்டு அந்த அவபாசனம் பண்ணி அந்த சிரித்தமாற வரைக்கும் அந்த ஹோம ஆகுதி பண்றோம். ஆகுதி அதுல அரிசி இது சேர்க்கிறோம் இல்லையோ, அந்த சேர்க்கிற அரிசி அது சிரித்தமாகணும். அது வேகம் தளிகாருதுன்னா அது இதுவாகணும். அதுக்கு முன்னையே ஆத்மசமாரோபணம் பண்ணக்கூடாது, அது வரைக்கும் காத்துட்டு இருக்கணும். அது வரைக்கும் இருக்கிற நாழிய வீணாக்காத அந்த நாழியில உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருவர், மந்திர ஜபம் பண்ணுவார் அந்த சமயத்துல. அதே மாதிரி அங்க அபிகமனத்துல சொல்லிருக்கு, பெருமாள் இடத்துல போய் பிரார்த்தனை எல்லாம் பண்ணிட்டு நம்மளுடைய முகத்தையும் கண்ணாடியில பார்க்கணும்னு சொல்லிருக்கு. அந்த கம்பத்துல ஒரு கண்ணாடி இருந்துட்டு இருக்கும், அந்த கண்ணாடியை பார்ப்பேன். நான் நினைச்சு பார்ப்பேன், நான் சின்ன பையனா இருக்கச்சே இவர் அப்பப்ப கொஞ்சம் இந்த நெத்தியெல்லாம் அவியாக இருக்காரா என்ன இருக்குன்னு அவர் பாத்துக்கிறார் போல இருக்குது. சுவாமி நான் இப்போனா இந்த உபன்யாசத்துக்கு போனா சுவாமி சுவாமின்னு நான் விவகாரம் பண்றேனே தவிர, சுவாமி எழுந்த வரைக்கும் சுவாமின்ற விவகாரமே நான் பண்ணினதே கிடையாது, அந்த வார்த்தை சொன்னதே கிடையாது. நான் சொன்னது மொத்தம் தாத்தா தாத்தா தான் நான் சொல்லியிருக்கேன் நான். ஆகையால தாத்தா பேரன்ற வால்லபியத்னால தாத்தா வந்து திருமணம் எல்லாம் கலையாது இருக்கான்னு அப்பப்ப பாத்துக்கிறேன் போல இருக்குன்னு நான் நினைச்சேன். மனசுல நினைச்சத நான் அப்படியே நான் சொல்றேன் நான். ஆனா ஆன்மீகம் காலட்சேபம் பண்ண செய்யும், ஆன்மபுரம் பிறருக்கு சொல்ல செய்யும் தான் தெரிஞ்சது. சுவாமி பண்றது ஒவ்வொன்றுமே சாஸ்திரியமானதுன்னுட்டு தான் அபிகமனத்துல வரைச்சே பகவத ஆராதனை எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு கண்ணாடியில நம்மளுடைய முகத்தை பார்க்க சொல்லி சொல்லியிருக்கு. அததான் அவர் பண்றாரே தவிர வேற எதுவும் தாம் ஒரு பர்சனாலிட்டி கல்ட்டுக்காக அதை பார்க்கறதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றது. இப்படி இப்படி மகான்கள் அவருடைய ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு அனுஷ்டானமுமே இதுதான் சாஸ்திரம். சாஸ்திரம்னு வேற ஒன்றும் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சாஸ்திரம் சுவாமி இடத்துல பாடம் வாசிச்சோம்னாக்க, பாடம் வாசிக்கிறது அவர் ரொம்ப திருப்பி திருப்பி எல்லாம் சொல்ல மாட்டேன், ஒரு முறை தான் சொல்லுவார். அல்லது நாம கேட்டோம்னா இன்னொரு முறை சொல்லுவார், அவ்வளவுதான் சொல்லுவார். தவிர பவுன புண்ணியன்னு சொல்லி புரிஞ்சுதா புரிஞ்சுதான்னு எல்லாம் கேட்டு இருக்க மாட்டேன். ஆனா அந்த மாதிரி கேட்க வேண்டிய சன்னிவேசத்தையே ஏற்படுத்திக்க மாட்டேன். ஒரு முதல் முறை சொல்லச்சேயே எதிரே இருக்கிறவாளுடைய ஞானம் எந்த அளவுக்கு இருக்குன்றத புரிஞ்சுண்டு அவ மனசுல எப்படி சொன்னா படியுமோ அப்படி சொல்ற. ஆகையால எனக்கு புரியல, ரெண்டாவது முறை என்னதுன்னு சொல்லணும்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லாத இருக்கு. இப்படி சொல்றதுன்றது யாரால முடியும்னு கேட்ட விஷயத்துல நிஷ்கர்ஷம் இருக்கிறவாளாலதான் இப்படி சொல்ல முடியும். சாஸ்திரத்துல தலஸ்பிருக்கான பாண்டித்யம், அதாவது பரிபூர்ணமான பாண்டித்யம், தர வரைக்கும் போய் பார்த்ததுதான் மாதிரி இருந்ததான் அந்த மாதிரி பாண்டித்யம் யாருக்கு இருக்கோ அவளாலதான் முதல் முறை சொல்லச்சேயே யார் கேட்கிறவாளோ கேட்கிறவாளுடைய மனசுல முழுசு படியும் படியுமாக சொல்ல முடியும். மீதி பேரால அது சொல்ல முடியாது. அதுதான் சுவாமியினுடைய லௌகிக விவகாரத்துக்கும் ஒரு சிறப்பு, சுவாமியினுடைய சாஸ்திர பிரவச்சனங்களுக்கும் இதுதான் ஒரு சிறப்பு. சுவாமி தர்மசாஸ்திர விஷயங்கள்ல வரைச்சே நிறைய பேர் கடிதம் எழுதி இந்த மாதிரி சம்சயங்கள்லாம் வருது, இதுக்கு என்ன சுவாமி திருவுள்ளம் என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன், எப்படி அனுஷ்டிக்கிறதுன்னு எழுதுவா. என்று சொன்னால மேற்பாக்கு சாமின் மகான் எழுந்தொழுந்து அவர் பஞ்சாங்க சங்கிரகம்லாம் எழுதிருச்சு. சப்பிரமாணமாக பஞ்சாங்க சங்கிரகம்லாம் அவர் எழுந்தொழு இருந்த வரைக்கும் எழுதியிருந்தேன். அப்பெல்லாம் பல சமயங்கள்ல ஐயா சுவாமியினுடைய திருவள்ளம் இது என்று எழுதுவ. பல சமயங்கள்ல இந்த மாதிரி இந்த காலம் மாதிரி கிடையாது, அந்த காலத்துல எல்லாம் கடிதங்கள் மூலமா தான் விவகாரங்கள்லாம் இருந்தபடினால சுவாமி எத்தனையோ முறை அவருக்கு கடிதம் எழுதியிருக்கார், சுவாமியும் அதுக்கு சமாதானங்கள்லாம் எழுதியிருக்கார். சுவாமிக்கு அந்த ஒரு 85 திருநட்சத்துக்கு அப்புறமா கை உதறும். அந்த உதறதுனால அந்த எழுத்தெல்லாம் வந்து கொஞ்சம் இப்படி இப்படி இதுவா வராது, நேரம் வராது, அப்படியேவும் எழுது வேறவ. அந்த திருமணட்டுக்கு சே கூட அந்த கை உதறும், முள்ள முள்ள அப்படி கிட்ட எடுத்து போயிட்டு அப்படி திருமணட்டு பேர் அந்த மாதிரி பண்ணுவ. அங்கே இந்த பத்ராச்சாரங்க இந்த மாதிரி வரைச்சே எங்களை மாதிரி இருக்கவளோ எழுத சொல்லுவேன். இங்க தர்மசாஸ்திர விஷயத்தெல்லாம் எழுதிட்டு கடைசியில ஒரு வார்த்தை சொல்லுவேன், இப்படி தோன்றது, இந்த மாதிரி பண்ணலாம்னு தோன்றது, பெரியோர்களை கேட்டு செய்யவும் அப்படின்னு முடிப்பேன். அதுக்கப்புறமா கையெழுத்து மாத்திரம் சுவாமி போடுவேர். அதை என்ன சொல்றாரோ சொல்றத எழுதணும். அதை எழுதினா கூட சரி, அவர் பார்க்காத இருக்க மாட்டேன், அதை மறுபடியும் ஒரு வாட்டி தான் வாசிச்சு பார்த்துட்டு அப்புறம் தான் கையெழுத்து போடுவேரே தவிர சொன்னதை தான் எழுதியிருக்கான்றதெல்லாம் கிடையாது. அவருண்ட அவ்வளவு ஜாக்கிரத இதுல. அப்ப ரொம்ப சாதாரணமா அவரோட துணிச்சலா கேள்வியே கேட்க மாட்டான். என்ன மாதிரி இருக்கிறவா ஒரு வால்லபியத்தினால உண்மைதான் கேட்டிருக்கா அவ. தேவருக்கு என்ன அபிப்பிராயம்ன்றது தேவன்ற வார்த்தை கூட சொல்ல மாட்டான், உமக்கு என்ன அபிப்பிராயம்ன்றதான் அவ கேட்டிருக்கா. அத போய் நீ அத சொன்னாக்கா சொல்லிட்டு போறது, பெரியோர்களை கேட்டு செய்யவும்னு சொல்றதுக்கு உமை காட்டுல யார் இப்ப பெரியவா இருக்கா, அவளை கேட்டு செய்யவும் என்னத்துக்கு இது ஒரு வார்த்தை எழுதுறது என்று நான் கேட்பேன். அந்த மாதிரி கேட்கச்சே சுவாமி சாச்சே, டேய் அந்த மாதிரி இல்லடா, தர்மசாஸ்திரம்ன்றது இது ஒரு பெரிய சமுத்திரம், எந்த மூலையில என்ன சொல்லிருக்குன்றது எல்லாருக்கும் தெரியாது, எல்லாரும் எல்லாத்தையும் பார்த்தவா இல்லை, நான் பார்க்காத விஷயங்களை கூட சில பேர் பார்த்துருக்கலாம், இது அனுஷ்டானமா போயிட்டு அப்படின்னால இதுல ஒரு கால் ஒரு தோஷம் இருந்ததுன்னா கூட இன்னொரு இடத்துல பிரமாணம் கணக்கு இருந்ததுன்னாக்க அது சரியாகலாமல்லையோ, ஆகையால இந்த மாதிரி சொல்லக்கூடாதுரா, இதுதான் தர்மசாஸ்திரம் சொல்ற முறை இது அப்படின்னு சிக்ஷிச்சு சொல்லுவ. அப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் எந்த விஷயங்கள்ல ஆணித்தரமாக சொல்லணுமோ அந்த விஷயத்துல இந்த மாதிரி சொல்ல மாட்டேன். தர்மசாஸ்திர விஷயத்திலயும் அவர் சொல்லிருக்கிறது ஆணித்தரமானதுதான், இருந்தாலும் அந்த தர்மசாஸ்திரம் இப்படிதான் சொல்லணும் அப்படின்றதுக்காக அந்த வார்த்தையை சொல்றதே தவிர அது ஒரு ஃபார்மல் லெட்டர், ஃபார்மல் வாசகங்கள். அது இப்படி சுவாமியினுடைய ஒவ்வொரு நடத்தையும் அந்த தர்மசாஸ்திர பிரகாரம் தான் அனுஷ்டானங்கள். சுவாமி நித்தியம் பெருமாள் திருவாராதனம் பண்ணின பிற்பாடு வாசல்ல ஏழுவே சுவாமி திருவாராதனம் பண்றதே ஆச்சரியம். அந்த திருவாராதனம் பண்றதுலயும் அந்த அர்க்கியபாத்தியம் அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமணியம் இப்படி இதுக்கெல்லாம் பாத்திரங்களுக்குள்ள அந்த பாத்திரங்களுக்கெல்லாம் கிளிப்தி இருக்கும். அதுல அஷ்டா நாராயணன்றதுக்கு நாராய எப்படி அஞ்சு எழுத்தும் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு வட்டில போட்டிருக்கோம். அந்த நான்னு போட்டிருக்கிற வட்டில் வந்து அக்ய பாத்திரம், ரான்னு போட்டிருக்கிறது பாத்திய பாத்திரம், ஆச்சமணி பாத்திரம், ரெண்டு யால இங்க ஒரு முதல்ல ஒரு யா வருது, கடைசியில ஒரு யா வருது, ரெண்டு யா வருதோ இல்லையோ அந்த இன்னொரு யாக்கு மேல ஒரு கோடு போட்டிருக்கோம். அந்த கோடு போட்டிருந்தா அது சர்வார்த்த தோயமா நடுவில் வைக்கிற பாத்திரம் இப்படின்னு ஒவ்வொரு பாத்திரத்துல முதற்கொண்டு ஒரு கிளிப்தி இருக்கு. இந்த நிச்சயம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வட்டில மாத்தி வச்சுக்காத, அக்ய வட்டில்னா அது அக்ய வட்டில தான் இருந்துட்டு இருக்கும், பாத்திய வட்டில்னா அது பாத்திய வட்டில தான் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். அந்த பெருமாளுக்கு உபயோகப்படுத்துற உத்தரணி முதற்கொண்டு பெருமாளுக்கு தான் இருக்குமே தவிர தீர்த்த தாய்க்கத்துக்கு அந்த உத்தரணி வராது. அந்த பெருமாளுக்கு அந்த உத்தரணினால உபயோகப்படுத்தியாச்சுனாக்கா அந்த பெருமாள் உத்தரணிய எடுத்து கோவிலாழ்வார் உள்ளேயே வச்சுடுவேன். அந்த பெருமாள் மறுநாள் திருவாராதனை பண்ணச்சே இவரே அலம்பி பேரே தவிர அதுக்கு முன்ன அது வந்திருக்கும். அந்த மாதிரி எல்லாம் ஒரு கிளப்தி அந்த பெருமாள் விஷயத்துல வரச்சே. இந்த பவித்திரமால அந்த இந்த மாலை பத்மாற்ற மாலைய சுவாமி சாத்திப்பேன், நிறைய எல்லாம் சாத்திக்க மாட்டேன், ஒரு ரெண்டே ரெண்டு மாலை தான் சாத்திப்பேன். அந்த மாலைய சாத்திக்கிச்சு கூட கார்த்தால ஜபத்தும் போது சாத்திப்பேன், மத்தியானம் திருவாராதனத்தும் போது சாத்திப்பேன். அந்த திருவாராதனம் ஆன பிற்பாடு அந்த வைசதேவம் பண்ணச்சையும் அது அப்படியேதான் இருக்கும். அது வைசதேவம் பண்ணிட்டு அப்படி ஆடிண்டு ஆடிண்டு சாமி ரொம்ப அவசரமான திருமேனி, அந்த திருமேனியில கொஞ்சம் அந்த வயப்பிரயுக்தமான தள்ளாடிண்டு அப்படி நடந்து நடந்து அப்படி வருவேன். அந்த மாலையும் ஆடிண்டு அதுவும் மாத்தியான ஸ்நானம் பண்ணிட்டு புழு பழ பழ பழான்னு திறமை நிட்டுண்டு அங்க இப்படி வருவேன். வாசலுக்கு வரைக்கும் வந்துவேன். அந்த வாசல்ல வந்து ரெண்டு பக்கமும் போறாங்க மல்லிச்செடி தாண்டி அந்த கம்பத்தண்டை பிடிச்சிட்டு பெருமாளுக்கு கை கொப்பேன், அஞ்சலி சமர்ப்பிப்பேன். அம்சை எழுறதுக்கு முன்ன அஞ்சலி சமர்ப்பிச்சுட்டு இந்த கிழக்கம் இருக்க ரெண்டு பக்கமும் யாரானா அதிதி வராளான்னு சத்தனாய் ஒரு நிமிஷம் பார்ப்பேன். சாஸ்திரம் கிரகஸ்தாளுக்கு சொல்லிருக்கு, கோதோகன கால பர்யந்தம் அதிதிக்கு பிரதீட்சை பண்ணி அதிதி வராளான்னு பார்த்துண்டு அதுக்கப்புறமா தான் நாம சாப்பிட போனோம்னு சொல்லிருக்கு. அப்போ அதிதி வராளான்னு பார்ப்பேன். அப்போ யாரானா தம்பட்டாள்னாக்கா அவளை சாப்பிட பண்ணிட்டு அங்கேயும் பார்க்கணும். இவர் ரெண்டு பேர் தானே, இவர் எவ்வளவு சாப்பிட போறார், தொழில் சாப்பிட போறார், தேவிகள் தொழில் சாப்பிட போறா, இதுக்கு மேல சாதம் பண்ணாத இருக்கலாம் இல்லையோ. அப்ப போய் அதிதி வந்துட்டாள்னாக்கா அவளை சாப்பிட பண்ணிட்டாக்க சாப்பிடவான்னு இவர் கூட்டேன்னா அங்க என்ன சாதம் இல்லாத போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னா சாஸ்திரமே சொல்லிருக்கு. அந்த நாம தொழிக பண்றதே வந்து நம்ம ரெண்டு பேருக்கு மாத்திரம் பண்ணக்கூடாது, பெருமாள் திருவாராதனம் பண்றதுன்றது அதிதிகளுக்கு ஒரு பாகம். காரிபியகான்னு சொல்லிட்டு நம்ம கீழே வேலை பண்றவாளுக்காக வேலைக்காரர்களுக்காக ஒரு பாகம் இப்படி எல்லாம் சொல்லி அதுக்கப்புறமா மீதி பாகத்துல தான் நமக்கு உபயோகத்துக்குன்னு சொல்லியிருக்கு. பண்ணச்சே அங்க தழிய பண்றது முதற்கொண்டு அந்த மாதிரி தான் அனுஷ்டானம். வந்துட்டதுனால சாதம் இல்லாத போகாது, கண்டிப்பா சாதம் இருக்கதான் இருக்கும். இப்படி ஒவ்வொரு அனுஷ்டானத்திலையும் சொல்லணும். சாயங்காலம் போறதும் சுவாமியின் இடத்துல அத்தியனம் பண்ணினவா, அதே மாதிரி சாஸ்திரம் வாசிச்சவா, நிறைய பேர் காலக்ஷேபம் பண்ணினவா, நிறைய பேர் சுவாமி தேசிகன் சாதிக்கிறே நிர்விஷ்டம் எது சார்வபௌம வச்சசாம் அவருத்தி பெரிய வனம் நிர்தூதே தர பாரதந்திர நிறையாக நீதா சுகம் வாசராக அங்கீகிருத்திய சதாம் பிரசத்தி மசதாம் கர்வோபி நிர்வாபிதா சேஷாயுஷ்யபி சேஷிதம் பதிதையா தீட்சாம் தீட்சாமகே என்பதாக. சுவாமி தேசிகன் தன்னுடைய காலம்லாம் எப்படி போச்சுன்னா எதி சார்வபௌம வச்சசாம் ஆவருத்திபிகி யவ்வனம் எம்பெருமானாருடைய ஸ்ரீ சூக்திகளை மறுபடியும் மறுபடியும் காலக்ஷம் திரம்சத்வாரம் விஸ்ருத வேதாந்தகான தானே சங்கல்ப சூரியோதயத்துல சாதிக்கிறார். 30 முறை அந்த ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் சொன்னவர் சுவாமி தேசிகன் அவர் காலத்துல. அதே மாதிரி ஒத்தரிடத்துல கை நீட்டி சம்பளம் வாங்கினது கிடையாது, கை நீட்டி ஒருத்தர் இடத்துல தைகின்னு கேட்டவர் கிடையாது. இதர பாரதந்திர நிறையாக நிர்தூதாகன்னு சொல்லிட்டு இப்படி அதுவே ஒரு நரக்கம் ஒருத்தனிடத்துல கை கட்டி நிக்கிறதுன்றது. அந்த நரக்கத்திலேருந்து நரக்கம் இல்லாதபடி சுகம் வாசராக நீதாக தன்னுடைய காலத்தை கழிச்சிட்டோம்னு சொல்லி சாக்கிறார். சத்துக்களுடைய வார்த்தைய அங்கீகாரம் பண்ணிண்டு சுவாமி மகான்களுடைய வார்த்தைய சார்த்தம் அன்வர்த்தையாமின்னு சொல்றார். வேதாந்தாச்சாரிய சந்தியாம் அகிதபகவித் சார்த்தம் அன்வர்த்தையாமின்னு சொல்லிட்டு அவருக்கு வேதாந்தாச்சாரியர்னு பிருதத்தை ரங்கநாதனும் அந்த திவ்ய தம்பதிகள் வழங்கினதுனால அதை நாம வீணாக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கிரந்தங்கள் அதிகரண தாராவளி தத்தடிக்கை போன்ற கிரந்தங்கள் எல்லாம் சாதிச்சு அதை அன்வர்த்தமாக ஆக்குறேன்னு சுவாமியே சாச்சிருக்க. அதே மாதிரி அசத்துக்களாக இருந்திருக்கிறவன் நம்மளுடைய மதத்தை தூஷிக்கிறவாளாக இருக்கிறவாளுடைய கர்வத்தையும் போக்கடிச்ச இப்படியாக தன்னுடைய மீதி காலத்துல சேஷி தம்பதி தயா தீட்சா முதீட்சா மகேன்னு அந்த திவ்ய தம்பதிகளுடைய தீட்ச அதாவது தம்பதிகளுடைய கட்டாட்சம் உன்னையே நோக்கி நான் இருந்திருக்கேன்னு சுவாமி ரகசிய திரைசாரத்துல கடைசியில சாய்கிறார். அப்படியே நடந்தவர் நம்ம ஐயா சுவாமி. நிர்விஷ்டம் எதி சார்வபௌம வச்சசாம் ஆவருத்திபிகி யௌவனம்னு சொன்ன எதிசார்பௌம வச்சதாம் ஆவருத்திபிகி, சுவாமியின் இடத்துல காலக்ஷேபம் பண்ணது எத்தனை முறை காலக்ஷேபம் சுவாமி சாச்சிருக்கே என்ன கேட்டோம்னாக்க சொல்ல தெரியும். எத்தனையோ முறை ஸ்ரீபாஷ்யம் காலக்ஷேபம் சாச்சிருக்க. ஸ்ரீபாஷ்யம் மாத்திரமல்ல, ஸ்ரீபாஷ்யம் கீதா பாஷ்யம் பகவத் விஷயம் ஸ்ரீமத் ரகசிய திரைதாரம் இப்படி எல்லா பூர்வாச்சாரியர்களுடைய கிருதிகள் எல்லாமே காலக்ஷேபம். சுவாமி காலக்ஷேபம் சாய்க்காத பூர்வாச்சாரிய கிரந்தம் எதுவுமே கிடையாதுன்னே சொல்லி சொல்லலாம். அப்படி அத்தனையும் சிஷ்யாளுக்கு காலக்ஷேபம் சாதிச்சிருக்க. எதி சார்வபௌம வச்சதாம்னு சொல்லி சொல்ற ஆச்சாரிய சார்வபௌம இருந்திருந்தா எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேருடைய வாக்குகளையும் தன்னுடைய காலக்ஷேபமாக, அதாவது தான் அவளை பிரவர்த்தனம் பண்ணி பிரவச்சனம் பண்ணி தன்னுடைய எவ்வளவு காலம் இல்ல எல்லா காலத்தையும் அதிலேயே கழிச்சவர் ஐயா சுவாமி. நித்தூதேதர பாரதந்திர திரையா நீதா சுகம் வாசராகு சுவாமியினுடைய 91 திருநட்சத்திர காலத்திலையும் யாரிடத்திலையும் கை கட்டிண்டு நின்று ஒருத்தருக்கு ஒரு பதில் சொல்ற மாதிரி ஒரு சன்னிவேசம் ஏற்படுத்தின்றதில்லை, ஏற்பட்டதும் இல்லை. அப்படி தன்னுடைய காலம் முழுக்க இருந்த சுவாமிக்கு விபூதிக்கு குறவில்லை. அவருக்கு 4 ஊர்ல இருந்து நாவல்பாக்கம், சிறுநாவல்பாக்கம், தாமரப்பாக்கம், காட்டேரி இப்படி 4 ஊர்ல நிலங்கள்லாம் இருந்து, ஆனா அவர் ஒத்தரிடத்துல போல இந்த காலம் மாதிரி இல்லை. அந்த காலம், அந்த காலத்துல அதிதி சத்காரம் பண்ணிண்டு சிஷியால் எல்லாம் ஆத்திலேயே இருக்கும்படியாக பண்ணிண்டு அவளுக்கும் சாதம் போட்டு இப்படி நடக்கணும்னாக்க எங்கேருந்து வரும்? எல்லாத்தையும் துளி துளியா வித்து வித்து வித்து வித்து தான் அவருடைய காலம்லாம் கழிஞ்சது. கடைசியில அவர் வச்சிருந்தது 3.5 ஏக்கரா தான் இருந்தது, தவிர வேற எதுவுமே கிடையாது. அத்தனையும் இப்படி அதிதி சத்காரத்துக்கும் பாகவதைய இதுக்காகவும் அந்த சிஷியால், அதாவது தன்னிட வாசிக்கிற சிஷியாளுக்கு அவளுக்கெல்லாம் தனி எல்லா விதமான சகாயமும் பண்ணியும் இப்படிதான் பண்ணினரே தவிர அவர் ஒத்தரிடத்துல கை நீட்டி வாங்கினது கிடையாது. கை ஆகையால தன்னுடைய காலம் முழுக்க இந்த பாரதந்திரம்னு சொல்லக்கூடிய ஒரு நரகத்தனுடைய ஒரு வேதனை இல்லாமல் கழித்தவர் சுவாமி. ஒண்ணு அங்கீகத்திய சதாம் பிரசத்தி அசதாம் கர்வோபி நிர்வாபிதா சதாம் பிரசத்தி. நாவல் பாக்கம் சுவாமி போன்ற மகான்களுடைய ஒரு ஆதேசத்தை கொண்டு தத்துவமத்தா கலாபம், சூத்ரானுகுண்ய சித்தி இப்படி போன்ற தத்துவமத்தா கலாபத்துக்கு வியாக்கியானம், சூத்ரானுகுண்ய சித்தி விமர்சம் போன்ற கிரந்தங்கள்லாம் சுவாமி சாதிச்சார். அசதாம் கர்வோபி நிர்வாபிதா சதபூஷணின்னு ஒரு அத்வைதி சுவாமி தேசிகனுடைய சததூஷணிக்கு கண்டனமாக எழுதின, அதுக்கு பதில் எழுதினர் வேதாந்த வைஜெயந்தி என்பதாக. சுவாமியினுடைய வார்த்தைகள் எல்லாமே பிறர் மனசு புண்படாத இருக்கணும்ன்றதுதான். அவர் சதபூஷணின்னு எல்லாம் பேர் வச்சு, ஆனா சுவாமி பேர் வச்சு வேதாந்த வைஜெயந்தின்னு பேர் வச்சிருக்கு. அந்த பேர்ல கூட இருக்காது ஒரு இது தெரியாது. அதை உள்ளுக்குள்ள பார்த்தோமானாக்கா அந்த வேதாந்த வைஜெயந்திய நாம சேவிச்சோமானா தெரியும். ஆணித்தரமான பதில், அதுக்கு மேல சுவாமி சொன்னதுக்கு மேல பதில் யாராலும் சொல்லவே முடியாது. இதுக்கு வந்து இப்படி கூட சொல்லாமா அப்படி கூட சொல்லாமான்னு சொல்ல முடியாது. அப்படி சுவாமியினுடைய ஒரு ஞானத்துல நிஷ்ட. இந்த மாதிரி அங்கீகத்திய சதாம் பிரசத்தி மசதாம் கர்வோபி நிர்வாபிதா சேஷாயுஷ்யபி சேஷி தம்பதி தயா தீட்சாம தீட்சாமகன்னு தன்னுடைய காலம் முழுக்க அங்க நாவல் பாக்கத்துல எழுந்துள்ளிருந்திருக்கிறேன். திவ்ய தம்பதிகள் அவளுடைய கடாட்சம் உன்னையே நினைச்சின்னு இந்த திண்ணையில இருந்துட்டு எழுந்துள்ளிருந்தேன். அந்த சுவாமியினுடைய வைபவத்தை எவ்வளவு சொன்னாலும் போறாது. அடியனுக்கெல்லாம் ஒரு பாக்கியம் கிடைச்சது, சுவாமியோட பழகும்படி நெருங்கி பழகும்படியான ஒரு பாக்கியம் கிடைச்சது. அது ஜன்மாந்தரத்தில் பண்ணின சுகிருதமோ, அப்படியே தாயார் தகப்பனார்கள் பண்ணின சுகிருதமோ என்னன்னு சொல்ல தெரியல. சுவாமியினிடத்தில் சேவிக்கும்படியாகவும் அப்படியே திரு தகப்பனார் 16 வயசுலேருந்து அத்தியனம் பண்ண முடிச்ச காரிய அதுலேருந்து கடைசி வரைக்கும் சுவாமியோட இருந்தவ, அதாவது சுவாமியினுடைய அனுகிரகத்தினாலேயே தனக்கு சத்தை ஏற்பட்டதுன்னு எப்பவும் சொல்லிருந்தவ. அப்படி என் தமையனார்கள் ரெண்டு பேரும் சுவாமியினிடத்துல அக்ஷராபியாசத்திலேருந்து ஆரம்பிச்சு பிரம்ம வித்யா பர்யந்தம் வேதாந்த சாஸ்திரம் முழுக்க அத்தியனம், சாஸ்திரங்கள், அத்தியனம், காவியங்கள், நாடகங்கள், சாஸ்திரம், காலக்ஷேபம், வேதாந்த காலக்ஷேபம், இப்படி எல்லாமே சுவாமியினிடத்துல தான் அவளுக்கு கிடைச்சது. அதே மாதிரி அப்படி என் தம்பியும் சுவாமியினிடத்துல இது பண்ணா சுவாமியினுடைய 90வது திருநட்சத்திரத்துல கடைசி செட்டு அப்படியே என்னுடைய தம்பி இவெல்லாம் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் பண்ணினோம். அந்த சமயத்திலையும் எந்த விதமான ஒரு தடங்களும் இல்லாமல் கங்கா பிரவாகம் மாதிரி சுவாமி காலக்ஷேபம் சாச்சு. அதை நினைச்சு பார்த்தோம்னாலே இப்ப நமக்கு கண்ணில் ஜலம் வருது. இப்படிலாம் நமக்கு அனுகிரகம் பண்ணின சுவாமிக்கு நாம என்ன பண்ண போறோம், போற்றி வகப்பதும் பொந்தியில் கொள்வதும் என்று சுவாமி தேசிகன் காண்பிச்ச வழியில சுவாமியினுடைய வைபவத்தை சொல்றது தவிர வேற எதுவும் எனக்கு வழி தெரியல. அந்த வைபவத்தை சொல்றதுக்கும் அப்படியே எனக்கு சாமர்த்தியம் எவ்வளவு இருக்குன்றதும் தெரியல. அப்படியே எவ்வளவு தூரம் அது எப்படி எல்லாருக்கும் அறிந்து கொள்ள முடியுமா சொல்றதுக்கு தெரியுன்றதும் எனக்கு சொல்ல தெரியல. என்னுடைய வாக் சாஃபல்யத்துக்காக சுவாமியினுடைய வைபவத்தை உங்க எல்லாரோடையும் இன்றைய தினத்தில் பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப ரொம்ப தன்யனாகிறேன். சுவாமியினுடைய கடாட்சம் நம்ம எல்லாருக்கும் எப்பவும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கவிதார்க்கிக சிம்மஹாய கல்யாண குணசாமி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.